மூன்று நிமிட தியானம். 14 மார்ச் 2026 சனிக்கிழமை. தலைப்பு: நங்கூரமா அல்லது வெறும் ஆடை தாங்கியா? ஹேங்கர். மனப்பாட வசனம்: அந்த நம்பிக்கை நமக்கு ஆத்துமாவின் நங்கூரமும் உறுதியும் நிலைவரமானது. அது திரைக்குள்ளே பிரவேசிக்கிறது. எபிரேயர் 6:19. இன்றைய தியானம்: பரந்த மற்றும் கணிக்க முடியாத ஆழக்கடலில் ஒரு பெரிய கப்பலை அலைகளின் சீற்றத்திற்கு பலியாகாமல் பாதுகாப்பது நங்கூரம் மட்டுமே. ஒரு கப்பல் கரையை அடையும் போதோ அல்லது கடுமையான புயலை எதிர்கொள்ளும் போதோ மாலுமிகள் நங்கூரத்தை கடலின் ஆழத்தில் இறக்குகிறார்கள். அது நகரும் நீருக்கு அடியில் இருக்கும் நிலையான நிலத்தை பற்றிக்கொள்கிறது. பலத்த அலைகளின் நீரோட்டத்திற்கு எதிராக கப்பலை அசையாமல் உறுதியாக நிற்க செய்வது இந்த நங்கூரமே. நங்கூரம் இல்லையெனில் அந்த கப்பல் திசை தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்டு இறுதியில் சிதைந்து போகும். ஆன்மீக ரீதியில் சொல்வதானால், இயேசு கிறிஸ்துவில் மேல் நாம் வைத்திருக்கும் விசுவாசமே அந்த நங்கூரம். வாழ்க்கை பெரும்பாலும் சோதனைகள், சாத்தானின் தாக்குதல்கள் மற்றும் உலகத்தின் அழுத்தங்கள் என்ற அலைகளின் எதிர்ப்பு நீரோட்டங்களை கொண்டு வருகிறது. நமது விசுவாசம் கிறிஸ்துவுக்குள் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கும்போது இந்த தாக்குதல்களை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். மாறாக, நமது விசுவாசம் பலவீனமாக இருந்தால் நாம் எளிதில் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி ஆவிக்குரிய குழப்பத்திற்குள் விழுந்து விடுவோம். சில நேரங்களில் நாம் நம்முடைய விசுவாசத்தை ஒரு நங்கூரத்தைப் போலல்லாமல் ஒரு ஹேங்கர், ஆடை தாங்கி போல தவறாக பயன்படுத்துகிறோம். ஹேங்கர் என்பது நமது துணிகளை தாங்கும் வசதிக்காக உருவாக்கப்பட்டது. அது லேசான எடைகளை மட்டுமே சுமக்கும் மற்றும் அமைதியான சூழலில் ஆடைகளை ஒழுங்காக வைத்திருக்கவும் பராமரிக்கவும் உதவும். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், ஆனால் புயல் வீசும்போது நம்மை நிலைநிறுத்தும் சக்தி அதற்கு இல்லை. உங்கள் விசுவாசம் வாழ்க்கை எளிதாக இருக்கும்போது மட்டும் பயன்படும் ஒரு ஹேங்கர் போன்றதொரு விசுவாசமாக இருந்தால் உண்மையான போராட்டங்கள் வரும்போது அது உடைந்துவிடும். வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க நமது விசுவாசம் கனமானதாகவும் ஆழமானதாகவும் ஒருபோதும் அசையாத கண்மலையாகிய கிறிஸ்துவில் நிலைநாட்டப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். இன்றைய மேற்கோள்: விசுவாசம் என்பது அலமாரியில் மாட்டி வைக்கும் ஒரு அழகான ஆடை தாங்கி அல்ல. அது புயல் வீசும்போதும் ஆத்துமாவை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் இரும்பு நங்கூரம். அறியப்படாதவர். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: கிறிஸ்துவே நங்கூரம், கிரைஸ்ட் தி ஆங்கர், ஜான் மக்டஃப். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை தொடரவும். வேறு புத்தகம், அதே ஆசிரியர். ஜபம்: பரலோக பிதாவே, என் வாழ்க்கையின் மாறும் சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீர் எனக்கு ஒரு நிலையான ஆதாரமாக இருப்பதற்கு உமக்கு நன்றி. என் வாழ்க்கையின் லேசான சுமைகளை மட்டும் உம்மிடம் கொடுத்துவிட்டு உம்மை ஒரு வசதிக்காக மட்டும் பயன்படுத்திய நேரங்களை மன்னியும். என் விசுவாசம் இன்னும் ஆழமாக இருக்க விரும்புகிறேன். சோதனையின் அலைகளும் எதிரியின் தாக்குதல்களும் எனக்கெதிராக எழும்போது நான் அசையாமல் உறுதியாக நிற்கும்படி என் விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவில் நிலைநிறுத்த எனக்கு பலம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: இன்று உங்கள் பக்தியின் ஆழத்தை சரிபார்க்கவும். ஹேங்கர் போன்றதொரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை வெளிப்பார்வைக்கு ஒழுங்காக காட்டலாம், ஆனால் நங்கூரம் போன்றதொரு விசுவாசம் மட்டுமே புயல் வரும்போது நீங்கள் அடித்துச் செல்லப்படாமல் பாதுகாக்கும். கிறிஸ்துவை ஒரு அலங்கார பொருளாக மட்டும் கொண்டு செல்லாதீர்கள். அவர் உங்களை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் கனமான அஸ்திவாரமாக இருக்கட்டும். ஜபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப். தொலைபேசி: 92 431 8 3 2 3 1